ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மரத்ம வியாமோஹதஸ்பதி பராணிபுணாய மே அஸ்மத் குரோர் பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்யசரணௌசரணம்ப்ரபத்யேமாதாபிதாயுவதயஸ்தனயாவிபூதிஸ்ஸர்வம்யதேவநியமேனமதன்வயானாம்ஆத்யஸ்யநஸ்புலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்சதங்க்ரீவளம்ப்ரணமாமிமூர்த்னாபூதம்கரஸ்ஸமகதாஹ்வயபட்டநாதஸ்ஸீபக்திசாரகுலசேகரயோகிவாஹாம் பக்தாம்ஹ்ருதேனுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் பக்தாம்ருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வாஸ்ததந்தி சதவோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவடி தினாடென்றும் தென்குருஹூரென்றும் மருவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே கடிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாறு எல்லாதெறிஞ்சேன் தனத்தாறு மேதும் குறிவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஐந்த பெரும் கேத்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகடும் சோலை மதிழரங்கர் வன்புகள் வேளாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமநாதன் மிக்க விரை நிலையும் நெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓரும் குறுகையறுகோன் யாழினி செய் வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்து தற்பேரிதர் ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுஷிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுருவன் நிகமாந்தரப்பணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹசிரசத்சங்கியக பாஷ்யதாரம் சதாதி நாமானமஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழியிலே மூன்றாவது பத்தானது எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சொல்லுவது. ஆச்சரியமான பரம பிராப்தியமான பரம போக்கியமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன். நம்முடைய உபாய திசையிலும் அந்த விக்கிரகத்தை தான் நாம் உபாயமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பல திசையிலும் எம்பெருமானுடைய திருமேனியை சேவித்து கைங்கரியம் செய்வதுதான் பரம பிராப்தியம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால எல்லா விதத்திலையுமே திருமேனியோடு கூடி இருக்கிறவன் நமக்கு உத்தேசியம் அப்படின்னு இருக்கும்போது இந்த மூன்றாவது பத்து மொத்தமுமே அந்த ஆச்சரியமா சொல்லிட்டு வர, இப்போ இந்த மொய்மாம் பூங்கொழில் என்கிற ஐந்தாம் திருவாய் மொழியிலே சௌரேகே சுபதனு சுஷுமோன் மாதகத்துவம் ஜகாத என்பதாக சுவாமி தேசிகன் சாரத்தை இதனுடைய சாரத்தை எடுத்து சொன்னார். எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது அதாவது திருமேனியானது நமக்கு அந்த காந்தியாலே உன்மாதனம் பண்ணக்கூடியது, அந்த அழகினாலே பிச்சேற்றக்கூடியது. அதனாலே எம்பெருமான் திருமேனியை நினைத்து நினைத்து ஆடியும் பாடியும் ஓடியும் துள்ளியும் இப்படியாக பக்தர்கள் எல்லாம் பரவசப்பட்டு இருப்பார்கள். அந்த திருமேனியை கொண்டு எம்பெருமான் செய்த லீலைகளை எல்லாம் பாடிக்கொண்டே காலத்தை கழிப்பார்கள். அப்படி அவர்களை பிச்சேற்றி அக்கிரமமான ஹர்ஷ சேர்த்திடங்களை உடையராய் பண்ணும் ஆனந்தம், லோகத்தில் யாருக்கும் இல்லாத ஆனந்தம், ஒரு பரம தரித்திரனாக இருக்கக்கூடியவனுக்கு திடீரென்று ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் என்ன ஆனந்தமோ, அதே போல ஒரு ஆனந்தத்தில் எப்படி கூத்தாடுவானோ அதே போல ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய என்ன அப்படின்னு கேட்டா, நாமளும் பரம தரித்திரர்கள். எந்த விஷயத்திலே? பகவத் விஷயத்திலே. எப்படியானால் ஐஸ்வர்யத்துல பரம தரித்திரர்களா இருக்கிறவர்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு பெரிய ஐஸ்வர்யம் கிடைத்த அன்றாடம் ஆகாரத்துக்கே வழி இல்லாம இருக்கிறான். அவன் ஒழுங்காக சேர்த்து வச்சு ஒரு 1000-2000 பைசாவே பார்க்காதவன். அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து மொத்தம் உனக்குதான், நீ எப்படி வேணா உபயோகப்படுத்திக் கொள்ளலாம், என்ன வேணும்னாலும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவனுடைய ஆனந்தத்துக்கு ஒரு எல்லை இருக்குமோ? இப்படி சந்தோஷப்படுவான். அதே போல அகிஞ்சல நிதிம் சூதிம் அபவர்கத்ரி வர்க்கயோகோ அப்படிங்கிற அகிஞ்சல நிதி. நாமளும் தரித்திரர்கள். பகவத் விஷயத்திலே நமக்கு பகவத் பக்தி அப்படிங்கிற செல்வம் பெருசா இருக்கா அப்படின்னா அது இல்லை. பகவத் ஞானம் அப்படிங்கிற செல்வம் பெருசா இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. பகவத் ஆராதனம் அப்படிங்கறத கைங்கரியங்கிற செல்வம் அது பெருசா இருக்கானா? அதுவும் கிடையாது. அப்படி இருக்கிற நமக்கு நிதியும் அகிஞ்சலனுக்கு நிதி நம்ம கையில இத்தனை ரூபாய் கொடுத்த மாதிரி எம்பெருமான் வந்திருக்காமா? எங்கன்னு கேட்டா திருவேங்கட மலையில அஞ்சனாத்ரீஸ்வரதயம் அபிஷ்டௌமி நிரஞ்சனம். எம்பெருமானுடைய தயினாலே எம்பெருமான் திருவேங்கட மலையிலே ஒரு ரூபம் எடுத்து நான் வந்திருக்கும் போது அகிஞ்சல நிதி அப்படிங்கிறார் சுவாமி. ஒண்ணுமே இல்லாதவனுக்கு பெரிய நிதி. தியானம் பண்றவர்கள் தியானம் பண்ணட்டும், வேற ஏதோ பண்றவர்கள் பகவானை குறித்து யாராதிகள் பண்றவர்கள் பண்ணட்டும், ஆனா ஒன்னும் பண்ண முடியாம, யாகவும் பண்ண முடியாமல், கர்மமும் பண்ண முடியாமல், தியானமும் பண்ண முடியாமல் இருக்கிற நமக்கு எம்பெருமானுடைய அந்த திருமேனி தான் நமக்கு பெரிய நிதி. ஏன்னா எம்பெருமானை அனுபவிக்க முடியும். யோகம் பண்ணுபவர்கள் ஸ்ரீமன் நாகமுனிகள் போன்றவர்கள் சாட்சாத்கரித்து பகவானை நேர பார்த்து அனுபவிப்பார். ஸ்ரீமன் நாகமுனிகள் ஸ்ரீநம்மாழ்வார் முதலானவர்களாலே அது முடியும். அது முடியாதவர்கள் கர்மத்தினாலே எம்பெருமானை ஆராதனம் பண்ணி அனுபவிப்பார்கள். அப்படின்னா பலது உண்டு. ஒண்ணுமே இல்லாதவர்கள் எம்பெருமான் அனுபவிக்க முடியுமோனா அவன் அந்த திருமேனியை எடுத்துட்டு எம்பெருமான் இங்க வந்திருக்கிறபடினாலே முடியும். அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் இவனுக்கும் கிடைக்கிறது. அதான் அகிஞ்சரனுக்கு நிதி. ஒண்ணுமே இல்லாத பரம தரித்திரனுக்கு, ஞான பக்தர்கள் இல்லாதவனுக்கு நிதியாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய ஒரு திருமையை, எம்பெருமானுடைய தயை அப்படின்னு சொல்றார். அங்க எம்பெருமானுடைய திருமையை. அதனால அப்படிப்பட்ட ஒரு திருமையை கிடைச்சவன் ஆனந்தப்பட வேண்டாமோ, கூத்தாட வேண்டாமோ, இப்படி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத காட்டிலும் பெரிய ஆனந்தம் லோகத்துல என்ன இருக்க முடியும்? பரம தரித்திரனா இருக்கிறவனுக்கு அப்படி ஒன்றுமில்லாத பக்தர்களுக்கு பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய திருவேணி உடையவன் என்பதாக அர்த்தம். சுபதனு சுசுமோன் மாதகத்துவம், அதைத்தான் இந்த திருவாய்மொழியிலே சொல்லிக் கொண்டு வர இரண்டு பாசுரங்கள் பார்த்தோம். எம்பெருமானுடைய பெருமையை எல்லாம் சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் சொல்லாதார் தம்மால் கருமம்னு சொல்லி எழுந்து பறந்து சொல்லி ஆடி பாடாதவர்கள் இருக்கிறவர்களும் அவர்களாலே என்ன பலன்? அவர்கள் இந்த பூமியிலே இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். அம்மாள் என்ன பிரயோஜனம் உண்டு அப்படின்னு நிந்திக்கிறார். இரண்டாவது பாட்டுல சொல்லும் போது அப்படிப்பட்டவர்கள் நித்திய சம்சாரிகள் என்கிறாங்க. சம்சாரத்துல ஆனந்தமா இருக்கும், நித்திய சம்சாரிகளா இருந்திருப்பான் மேலே இங்க வரப்போற அவர்கள். ஏன்னா எம்பெருமான் செய்த பரம உபகாரத்தை நினைத்து பார்க்காமல் இருக்கக்கூடியவர்கள் சம்சாரத்திலே தான் இருப்பார்கள். அவர்கள் மண்கொள் உலகில் பிறப்பா வல்வினை ஓதம் அலைந்தே அப்படிங்கிற நல்ல பெரிய பெரிய பாபங்கள்லாம் மேல மேல அதிகமாகும்படி இவன் மேல மோதி மோதி இருக்கும்படியாக அவர் இந்த லோகத்திலே இந்த மண் உலகத்திலே பிறப்பார்கள், பிறந்து கொண்டே இருப்பார்கள். மேலே சொர்க்கம் போனாலும் நரகம் போனாலும் திருப்பி பிறப்பார், மறுபடியும் திருப்பி பிறப்பார்கள். அவர் பிறந்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை நாள் அப்படின்னா நித்தியம் பிறந்துட்டே இருப்பார்கள், முடிவே இல்லாமல் அப்படின்னு சொன்னார். மூன்றாவது பாட்டு பொதுவாக எம்பெருமானை குறித்து எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி அவனுடைய திருமேனியை நினைத்து யார் ஆடியும் பாடியும் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை நிந்திக்கிறார். நிந்திக்கும்படியாக இங்கே இருக்கு இந்த 10 வசனங்கள். நிந்திப்பதன் மூலமாக அப்படி எம்பெருமானை யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ, யார் ஆடுகிறார்களோ, யார் பாடுகிறார்களோ அவர்களுடைய பெருமை தெரியும். மலையை எடுத்து கல்மாறி காத்து பசு நிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரானை சொல்லி சொல்லி நின்று எப்பொழுதும் தடையினோடாதனம் தட்ட தடுக்குட்டவாய் பரவாதார் அலைகள் நரகத் தழுந்தி கிடந்து உழைக்கின்ற வம்பரே. எம்பெருமான் அன்று ஒரு நாள் கோவர்தன மலையை எடுத்து கல் மழையிலிருந்து பசு கூட்டங்களை காப்பாற்றினார். அவர்களுடைய அழிவை நடக்காதபடி அவர்களை ரட்சித்தள்ளின மகா உபகாரகர். அந்த எம்பெருமானுடைய அந்த பெருமையை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி ஆடி பாட வேண்டும். தரையிலே தன்னுடைய தலை படும்படியாக அப்படி ஆட வேண்டும். ஆகாசத்திலே பறக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் மேலும் மேலும் அதிகமாக அலை மோதுகிற நரகத்திலே கிடந்து அழுந்தி கிடந்து அங்கேயே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அர்த்தம் இந்த பாசுரத்தில். அதாவது அவர்கள் சம்சாரிகள் போன பாசுரத்திலே சொன்னார். சம்சாரிகள் மாத்திரம் இல்லை, அவர்கள் நரகத்திலே கடும் வேதனையை அனுபவிப்பார்கள். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் பாபத்துக்கு பிராயச்சித்தமாகும். அது இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நரகம் நிச்சயமாகும். அதனால அந்த நரகத்திலே எவனுக்கு பரமபோக்கியமாக இருப்பார்களா? இவர்கள் கிடந்து உழைக்கின்ற வம்பரே அப்படின்னார். அலைக்குள் நரகத்து அழுந்தி கிடந்து உழைக்கின்ற வம்பரே. அலைக்குள் நரகம், நரகங்கள் மேல மேல வளர்ந்துட்டே இருக்கு. சமுதிரத்துல எப்படி எழுந்துக்க முடியாதபடி அடுத்தாரை அடுத்தாரைன்னு வந்துருக்கோம். சமுதிரத்துல மாட்டின்னு இருக்கான், வெளியில் வர முடியாது. ஏன்னா ஒரு அலை ஆச்சுன்னா அடுத்த அலை வரும், அதுதான் அடுத்த அலை வரும். அது மாதிரி நரகத்திலையும் மேல மேல துக்க யாத்திரைகள் வந்துட்டே இருக்கும். ஒரு தண்டனைனா உடனே அடுத்த தண்டனை, உடனே அடுத்த தண்டனை வந்துட்டே இருக்கும். அப்படி அலைக்குள் நரகத்து அழுந்தி கிடந்து அதிலேயே அழுந்திருப்பால் வெளியில வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பார்கள். வம்பரே அப்படின்னு அவர்கள் வம்பர்கள், வம்பர்கள்னா புதியவர்கள் அர்த்தம். உண்மை நரகத்துல புதுசு புதுசா இருப்பாரா அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டாங்கன்னா, அந்த நரகத்துல தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் கழியும் அவர்கள்லாம் இவாள ரொம்ப புதுசா வந்தவர்கள் கூட உபசரிப்பாரா, வாங்க வாங்க வாங்க அப்படின்னு கூட்டு. நித்தியமே நேற்று வந்தவர் அவன் சொன்னா நான் ஒரு வருஷமா இங்கதான் இருக்கேன் அப்படின்னா, நீ ஒரு வருஷமா இருந்தா கூட அவருக்கு புதுசா என்னவோ அந்த மாதிரி. நம்ம ஆத்துல அதிதிகள் வந்தார்னு வச்சுக்கோங்க, அப்ப ரெண்டு நாள் இருக்க, மூணு நாள் இருக்க, ஒரு வாரம் இருக்க, பத்து நாள் இருக்கான்னு வச்சுக்கோ. பத்து நாள் இருந்தா கூட அன்னைக்கு புதுசா வந்தவர் போல உபசரிக்க அவர் அவர் தான் இருக்காரு அப்படின்னு விட்டுடக்கூடாது. பொதுவாக அதிதினாலே ஒரு நாள் போல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதிதிங்கிற சப்தத்துக்கு அதுதான் அர்த்தம். ஒரு திதிதா இருப்பார், அவர் அடுத்த திதி இருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். பொதுவா விருந்தாளியெல்லாம் வந்தா ஒரு மாதிரி இருக்க மாட்டார். அப்புறம் ஒருத்தர் வந்து இருக்கான்னு வச்சுக்கோ, அப்ப வந்து அதனால பரவாயில்ல, மூணு நாள் இருப்பா. மூணு மருந்தும் விருந்தும் மூணு நாள் சமையல் ஒரு பழமொழி, மருந்தோ விருந்தோ இது வேணாலும் மூணு நாள் இருந்தா அதுக்கு பெருமை. மூணு நாள் மருந்து சாப்பிட்டும் போகல அப்படின்னா அடுத்த மருந்து மாத்திரம் செய்யலாம், வேற வழி கிடையாது. அதாவது மூணு நாளுக்கு மேல விருந்து இருக்க முடியாது. மூணு நாள் மேல விருந்தாளி இருந்தாலும் பரவாயில்ல, விருந்தாளி இல்ல அப்படின்னு ஆயிடும். வெடிக்க சொல்றான், பழக்கத்தை சொல்றான். என்ன கேட்டான்னா, பழக்கம் ஆயிடுச்சுன்னா மூணு நாள் அஞ்சு இருந்தான்னா அப்புறம் இருக்காது. ஆனா அதிதிகள் கிட்ட பத்து நாள் இருந்தாலும் முதல் நாள் அன்னைக்கு அவர் வரும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரியாக அவர்கிட்ட ரொம்ப கௌரவத்தோடு கூட அவர் பூஜிக்க விசேஷம் இல்லையா. அந்த மாதிரி நரகத்துல என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் இங்கிருந்து போறார்கள், அவ ஒரு வருஷம் இருந்தா கூட அன்னைக்குதான் புதுசா வந்தா இல்லையோ அப்படி கவனிக்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நிறைய யாத்தனைகள்லாம் இருக்கு, தண்டனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை கவனிக்கிறான். அப்படி புதியவர்களாக தண்டனை கொடுக்கிறவர்களுக்கு இவர்கள் புதியவர்களாக இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எம்பெருமானை சொல்லி பாடி பரவாதவர்கள், சொல்லாதவர்கள். எம்பெருமானுடைய இந்த குணத்தை தெரிஞ்ச பிறமும் அது தெரியாம இருக்கிறவர்கள் அப்படி என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு பசுமாடுகள் எல்லாம் காப்பாற்றுவதற்காக ஓவர் தினகிரியை மலை எடுத்தான். குடையாக குடித்தாலும் கதை எல்லாருக்கும் தெரியும். அது அழகாக சொல்ற, மலையை எடுத்து கல் மாறி காத்து பசுநீரை தன்னை தொலை தவிர்த்தகிறான். பசு கூட்டம், அதாவது தேவர்களை காப்பாற்றினான் அப்படின்னு ஒரு போன பார்த்து தேவர்களை காப்பாற்றினான், மனுஷர்களை காப்பாற்றினான், யோகிகளை காப்பாற்றினான், அதெல்லாம் இருக்கட்டும். பசுமாடு என்ன பண்ணும், ஒண்ணுமே தெரியாத ஒரு பசுமாடு. பசுமாடுகள் நிறைய இருக்கு, அதுங்களுக்கு பகவான் கிட்ட கேட்கணும்னு கூட தெரியாதான். நீ என்னை காப்பாற்றுன்னு சொல்ல தெரியுமா? ஒன்னும் சொல்ல தெரியாது. ஆனா அதுதான் முன்னாடியே பகவான் காப்பாற்றான், உன்னை ரசிக்கணும்னு சொல்லக்கூட தெரியாம இருக்கக்கூடிய பசுமாடுகள் அதனுடைய தொலைவு தவிர்த்து அதனுடைய சட்டங்களை போக்கடித்தார் அப்படின்னு. மலையை எடுத்து கண்மாறித்தான், அதாவது அன்னைக்கு ஒரு நாள் இந்திரன் வந்து பெரிய மழை பெய்தான், அது கல் மழையாக இருந்துதான், ஒரு ஒரு ஜலமுமே கல் மாதிரி வந்து விழுது, ஆலங்கட்டி மழை மாதிரி. அப்போ அந்த கல்லிலேந்து இவாளை தடுக்கணும் அப்படின்னு பார்த்தான் பகவான். இதுக்கு என்ன பண்ணுவான், தஸ்மாது மத்சரணம் கோஷ்டம் மன்னாசம் மத் பரிகிரகம் கோபாயே சுவாத்த யோகேன சோயம் மே விரத ஆகிதா அப்படிங்க. நான் தான் இதை காப்பாற்றணும், பகவானே வரான்போ. அவர்கள்லாம் வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்றார், ஆனா பசுமாடுகள் உட்பட காப்பாற்றும் பகவான் பார்த்தான். பசுமாடுகளுக்கெல்லாம் கேட்க தெரியாது, ஆனா கூட தடுக்கவும் தெரியாது, அதான் முக்கியமான விஷயம். அப்போ எம்பெருமான் அனுகிரகம் பண்ணும்போது தடுக்காம இருந்தாலே பெரிய விஷயம். அப்போ தஸ்மாது மச்சரணம் கோஷ்டம், இந்த கோகுலம் இருக்கே இது என்ன காப்பாற்றிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தும்போது எனக்கு இடம் கொடுத்தது வேலை, நான் மதுரையிலேருந்து மண் நாசம், நான் மதுரையில அம்மா அப்பாவை விட்டுட்டு நாதர்கள் இல்லாமல் அனாதியா தெரிஞ்ச போது எனக்கு ஒரு அம்மா அப்பாவை காட்டி கொடுத்தது இந்த கோகுலம் தான், ஆனால் நான் இதை காப்பாற்றணும். சோயமே விரதா, இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் என்ன பண்ணான், என்ன எல்லாரையும் காப்பறதுக்காக காப்பாற்றுறதுக்காக சங்கல்பம் பண்ணிங்கன்னா, இப்ப மலையிலேருந்து எப்படி காப்பாற்றணும், பெரிய மழையா இருக்கு, அதுலேருந்து எப்படி காப்பாற்றணும்னா மழையே குடையா பிடிச்சாதான் முடியும், ஏன்னா அது கல்லா இருக்கு. சாதாரண மழையா இருந்தா ஒரு துணி குடையை பிடிச்சா போறோம், ஆனா இது கல் மழை, இந்த துணி குடையெல்லாம் பிடிச்சா போறாரு, அதனால கல்லையே தான் குடையா பிடிக்கணும். கல் எடுத்து கல் மாறி காத்தான் தண்ணி அப்படிங்கிற திருமங்கியார், கல்லெடுத்து கல் மாறி காத்தான் என்றும் அப்படிங்கிற, அதனால ஒரு கல்லை எடுத்துதான் அதை காப்பாற்ற முடியும்னா அப்ப கல்லை எடுத்துட்டான். நிபாட்டுக்கு மலையை எடுத்துட்டியே என்ன அப்படிங்கட்டா, நீ மலையை எடுத்துட்டா நீ ஈஸ்வரன் தெரிஞ்சிடாதோ அப்படின்னா, அது என்ன தெரியுது என்ன தெரியலங்கிறதுனா அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப காப்பாற்றான் அவ்வளவுதான் இப்ப முக்கியம். அப்பவே மலையை எடுத்து காப்பாத்தின அப்புறமே அவர்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துருக்கு. நந்தகோபன் போய் கேட்கறா எல்லாரும், யாரு உன் பையன் யாரு, வெடின் மலையை பிடிச்சு எழுதினா நிக்கிறான் அப்படின்னா, இது என்ன சாதாரண பையன் இல்ல, எழுதினா மலையை பிடிச்சு அப்படியே நின்றுனா, வெப்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் இன்றியே நிற்கும் அம்மாண்டி கற்பன் வைகளேங்கிற ஆகுதா, வெப்பை ஒன்றெடுத்து ஒரு மலையை பிடிச்சான், ஒர்க்கம் இன்றியே ஒரு வேர்வை கூட இல்ல, மலை பிடிச்சு எழுதினால் நின்றுருக்கான், உடம்புல ஏதாவது ஒரு மாற்றமாவது இருக்கா முடியும், ஒண்ணும் கிடையாது, நிற்கும் அம்மாண்டி அப்படியே நின்று இருக்கா, அவனுடைய குணத்தையே கற்பன் அதையே நான் பாடிக்கிட்டு. இப்ப அவளுக்கு சந்தேகம் வரும், இவன் யாரு அப்படின்னு. அவர்கள் நந்தகோபன் கிட்ட கேட்டா, கிருஷ்ணன் கிட்டயே கேக்குறா குழந்தைகள்லாம், நீ யாருப்பா, நீ தேவனா யக்ஷனா கிண்ணனா கந்தர்வனா, நீ மனுஷன் இல்ல அப்படின்னா. அப்படியாக பகவான், ஆனா பகவான் எதையும் ஒத்துக்கல, நான் அகம்போ பாந்தவோ ஜாதா, நான் உங்களோட வந்து பிறந்திருக்கேன், உங்களுடைய பந்து உங்களில் ஒரு தன் சொல்றான், உங்களில் ஒருத்தன் சொல்லிட்டு நீங்க இருக்கிறதா இருந்தா நானும் உங்களோட கூட இருக்கேன், இல்ல என்ன சொல்லுங்க நான் இப்ப கிளம்பி போயிடுறேன்னா, அவர்கள்லாம் அவனை கட்டி நீங்க இருந்துரும் சொல்லிட்டான். அப்போ ஒரு மலையை எடுத்தாவது காப்பாற்றணும் அப்படின்னா அவனுடைய ஈஸ்வர பாவம் தெரியும், ஈஸ்வரன் தெரியாம பாத்துக்க வேண்டாமா அப்படின்னா, இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்ப முக்கியமானது இவங்களை காப்பாற்றும். அதுக்காக மலையை எடுத்து கண்மாறி காத்து பசு நிறை தன்னை தொலைவிட்டவிட்டானை, அந்த பசுமாடுகளுடைய கஷ்டங்களை எல்லாம் மொத்தத்தையும் தீர்த்தவன் அப்படின்னார். சொல்லி சொல்லி நின்று எப்பொழுதும், அப்படிப்பட்ட மகா உபகாரகன், இந்த பெருமையை சொல்ல வேண்டாமா, இதை கேள்விப்பட்ட அப்புறம் வேற பேசக்கூடாது வாயால இந்த பெருமையை தவிர. என்ன கேட்டா அவர் சொல்ற, கற்றினம் மெய்த்த எந்தை கழிமை பசுமின் வீரே, மாடுகளை எல்லாம் மேய்த்தான் இல்லையா அன்னைக்கு அந்த பெருமானை தான் சேவிக்கணும், மற்றும் ஓர் தெய்வம் உண்டோ, வேற யார் ரட்சணம் பண்றா, இந்த மாதிரி யார் காப்பாத்தறா, பசுமாடு வரும்போது பெரிய மழை வெந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மத்தத்தை விட்டுட்டு இவன் ஓடி போயிடும், ஒரு பெரிய வெள்ளம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆற்று பசுமாடெல்லாம் இருக்கு, பெரிய வெள்ளம் வந்துருட்டும் அப்படின்னா இந்த மனுஷனா இருக்க என்ன பண்ணுவாங்க கேட்டா, இவன் தப்பிச்சு போன பசுமாடு என்னன்னு பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும். புரியுதா? இல்ல இந்த மனுஷர்களை எல்லாம் பார்த்து உங்களை எல்லாம் நான் காப்பாற்றுறேன், இந்த பசுமாடெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லணும். ஆனா பசுமாடு எருவு மாடு ஆடு உட்பட எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கான் இருக்கு. ஏன்னா முத்திரம் உண்டா அங்க எல்லாம் உண்டு, மேய்கிறதெல்லாம் கிருஷ்ணன் தீனம் அங்க, பசுமாடு மாத்திரம் இல்ல, என்னென்ன மேய்கிறதோ எல்லாம் இவன் தீனம் தான். எல்லாத்தையும் மேய்க்கிறவன் இவன் தான், மனுஷர்கள் உட்பட அவளையும் வச்சிருந்தான், எல்லாரையும் வச்சிருந்தது. அதனால அந்த ரக்ஷணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊற்றம் நான் எப்படியாவது காப்பாக்கணும். கோபாகே சுவாத்ம யோகேன அப்படிங்கிற என்னுடைய சுவாத்ம யோகத்தினாலே நான் காப்பாத்துறேன், என்னுடைய சங்கல்ப யோகத்தினாலே நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற சோயம் மே விரத ஆங்கிதா, இது என்னுடைய விரதம். பகவான் எடுத்த விரதம் என்ன கேட்டா, சரணாகதர்களை காப்பாற்றுவது அப்படின்னு தானே விரதம், வேற என்ன? இந்த விரதத்திலே விரதம் ஆரம்பிச்சாச்சும் அதை மீறலாம். அப்ப நான் இப்ப அவதாரம் பண்ணிருக்கேன், இப்ப காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால இது என்னுடைய விரதமா இருக்கிற அப்படின்னாலே நான் கட்டாயம் இதை செய்வேன் அப்படின்னு தான் பகவான் செய்யறான். அப்படி ரக்ஷணத்தை விரதமா வச்சுண்டு அந்த ரக்ஷணத்திலே ஒரு குறைவும் இல்லாமல் எல்லாரையும் பசுமாடு உட்பட எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன், கேட்கிறதான் காப்பாற்றுவேன் கேட்காதவரை காப்பாற்ற மாட்டேன் தான் இல்லாமல் எல்லாரையும் காப்பாற்றுவானா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெருமை. தொலைவி தவிர்த்த விரானை சொல்லி சொல்லி நின்று எப்பொழுதும் இதை சொல்லி சொல்லிண்டே இருக்கணுமா? சொல்லிண்டு இல்ல, சொல்லி சொல்லி காலம் கழிக்கிறேன், திருப்பி திருப்பி சொல்லணும். மறுபடியும் இந்த பெருமையை சொல்லணும். எப்பொழுதும் தலையினோடாத நம் தட்ட, அப்புறம் அந்த அனுபவத்தினாலே இதையே சொல்லி சொல்லி எங்க பெருமான் தான் இப்படி காப்பாற்றினா, கல்லெடுத்து கல் மாறி காத்தா என்றும் அடிபொழியில் சூழ் கனபுரத்தன் கனி என்றும் வில்லிருத்து வெள்ளியல் தோல் தோல்ந்தா என்றும் தெற்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் திருக்கண்ணபுரத்தில் சொல்லும் போது இதான் சொல்றேன். அது கல்லெடுத்து கல்மாறி காத்தாள் அப்படிங்கிற கல்லெடுத்து அழகான விஷயம், கல் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டாரா மலையை, மலையை எடுத்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மூலியம். ஆனா ஒரு ஒரு தெருவில் இருக்கிற சின்ன கல் எடுக்கிறான் ஒருத்தன், ஏதோ ஒண்ணு அடிக்கணும்னு எடுத்துக்க கல் எடுக்கிறான் அந்த மாதிரி மலையை எடுத்துட்டான். அதான் ஆழ்வார் இங்க சொல்ற மலையை எடுத்து அப்படிங்கிற அதே பெரிய விஷயம். மலையை யாராவது எடுக்க முடியுமோ, மலையை பிறந்து பேச்சு எடுக்க முடியுமா யாராவது? ஆனா மலையை எடுத்துட்டான். என்ன கேட்டா, வானத்திலுள் நீர் வலியிலுள் நீரேன் அறையோ வந்து வாங்குவேன் என்பவன் போல ஏன துருவாகியை இடவன் எழவாங்கி எடுத்த மலை அப்படிங்கிற பெரியாதுவா. அந்த மலையை தூக்கி வச்சுட்டு கையில வச்சுட்டு தேவர்களை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கான். வானத்தில் உள்ளே ஆகாசத்தில் இருக்கிறவர்களே தேவர்களே வந்து வாங்குவேன், வேணா வந்து வாங்கி போங்கடா, இந்த மலையை உங்களால முடியுமானா இந்த மலையை பிடிச்சது இருந்தோம், இந்த மலையை தூக்கி வைக்க முடியாது. ஒரு ஒரு கதை சொல்லுவா, ஒருத்த என்ன பண்ண ஒரு கிராமத்துக்கு போனா ஆகாரம் கிடைக்கல, அதனால இது பண்ணா நீங்களா எனக்கு ஏழு நாள் ஆகாரம் போட்டாங்களா நான் அந்த மலையை சுமக்கிறேன் அப்படின்னா, அந்த ஊர் கோடியில ஒரு மலை இருக்கு இந்த மலையை சுமக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அப்படி நாம கட்டாயம் செய்கிறேன் அப்படின்னா ஏழு நாள் ஆகாரம் எல்லாம் போட்டா மலையை சுமக்கிறேன்னா ஏழு நாள் அனுப்புற எட்டாம் நாள் அங்க போனா சுமக்கணும்னா எல்லாரும் சுமக்கிறேன் அப்படின்னா நீங்க மலையை பிடிச்சி முதுகுல வைங்கோ நான் சுமக்கிறேன் அப்படின்னா. அந்த மாதிரி தேவர்கள்லாம் வந்து நீங்க மலையை தூக்குவீங்களா அப்படின்னா யாராவது தூக்கி கொடுத்தா தூக்குவோம் அப்படின்னா கிருஷ்ணன் இப்ப தூக்கி கொடுக்குறாங்க இப்ப தூக்குங்கோ அப்படின்னா, வானத்தில் உள்ளீர் வலியில் உள்ளீரே நிறையோ வந்து வாங்குமே, நான் இப்ப தூக்கி கொடுத்துனோ உங்களுக்கு பலம் இருக்கோனா நீங்க வந்து வாங்குங்க, வாங்கி பிடிச்சு நில்லுவோம், எங்களுக்கு கூட முடியுங்க முடிஞ்சா என்று ஏனத்துருவாகிய ஈசன் அந்த நீர் எப்படி பிடிச்சீர் அப்படின்னா, இந்த மலையை பிடிக்கிற பெரிய விஷயம் இல்ல, வராகாவதாரத்துல பூமியே பிடிச்சவர் அவர். இந்த மலையே பூமியில ஒரு பாகம் தானே, சின்ன பாகம் தானே மலைங்கிறது. ஏனத்துருவாகிய ஈசன் என்பதை ஒரு பெரிய வராகாவதாரம் எடுத்து ஒரு பூமியே தன்னுடைய கொம்பு நுனியில வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, அப்படிப்பட்டவன் இந்த மலையை எடுக்கிறதுல என்ன விஷயம் இருக்கு? இடவன், அவன் இப்போ இடவனாக வந்து இட வாங்கி எடுத்த மலை. ஆன கலியானை தன் கொம்பிழந்து, அங்க ஒரு யானை இருக்கா அந்த மலையில, அந்த யானைக்கு மலையில மோதி இந்த மலையில எடுத்ததுல அது மோதி அதனுடைய கொம்பு விழுந்துச்சு, தந்தம் விழுந்துச்சு. இன்னும் நல்ல கொம்பு, பெரிய கொம்பு. அந்த தந்தம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அங்க சந்திரன் தெரியும் திரையில, உடனே அதுதான் அந்த கொம்பு எனக்கு வரும் தெரிஞ்சுதான் இது அந்த சந்திரனை பார்த்து அப்படின்னு அழகா ஒரு கற்பனை கட்சி ஒன்று சொல்ற. அதான் என்ன அர்த்தம் கேட்டா, எல்லா ஜந்துக்களும் சௌக்கியமா இருந்து யானையிலேருந்து உட்பட யானையோ எறும்போ மனுஷர்களோ பசுமாடுகளோ அதாவது சௌக்கியமாக இருந்திருந்தது என்று அர்த்தம். அப்படி மலையை எடுத்து, மலையை எடுத்ததே பெரிய விஷயம், காப்பாற்றணுங்கிறதுக்காக மலையை எடுத்தான். மலையை எடுத்து கண்மாறி காத்து பசுமையை தன்னை தொலை தவிர்த்து மூணு சொல்லுங்க. மலையை எடுத்திருக்க, மழை நேர்ந்து காப்பாத்திருக்க, பசுமாடு அழியாமல் பார்த்திருக்க, மொத்தம் அது வெள்ளத்திலேருந்து அழியாமல் பார்த்திருக்க. ஆகாரங்கள்லாம் உண்டு, பசுமாட்டுக்கு புல்லெல்லாம் வேண முடியாது, அதெல்லாம் மொத்தம் எல்லாம் கிடைச்சிருக்கு. சூரியன் வேணா சூரியன், சந்திரன் வேணும்னா சந்திரன், எல்லாரும் காத்தாலும் நல்லா குளித்து அதுக்கப்புறம் வேட்டி துணிமணி எல்லாம் எல்லாத்தையும் நல்லா உலர்த்தி ஆனந்தமா இருந்துருக்காங்க எல்லாரும். இருபது நாள் மழை பெஞ்சா துணி உலர்லன்னு சொல்ல முடியும், ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஏன்னா எல்லாரும் கொடை கீழே இருக்கா, நம்ம ஆத்துக்குள்ள இருக்கா மாதிரி கொடைக்கு கீழே இருக்கா, அங்கேயே சூரியன் இருக்கா, அங்கேயே சந்திரன் இருக்கா, எல்லாத்தையும் பகவான் ஏற்பாடு பண்ணிட்டான். இவன் கண்ணை திறந்தா சூரியன் சந்திரன் தான், வேற யாரு? அதனால சூர்யா சந்திரன்னா செத்த சந்த சூரிய நேத்திரே அப்படிங்கிற சந்திரன் சூரியனும் கண்டு தானே. அதனால நன்னா துணி எல்லாரும் நான் உழந்திருக்கு, என்ன உடம்புடான் உலருது, நினைக்கணும்னா நினைக்கிறது, உலரன்னா உலரது. அப்போ மழை பெஞ்சு கடைசியில இந்திரனுக்கு துணியை கூட உலத்து வைக்காம இருக்க முடியல, அவனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் அவன் நிறுத்தினான், சரி போரும் போ அப்படின்னு சொல்லிட்டு தொலை பசுமாடுகளை தொலைவி தவிர்த்த வேண்டியதெல்லாம் கொடுத்து ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெருமானை சொல்லி சொல்லி நின்று இப்பொழுதும் ஆடணும், பாடணும். இந்த அனுபவத்தினால பாடும்போது தலையிலோடு ஆசனம் தட்ட, ஆதனம்னா ஆசனம் இருக்கும், ஆசனம்னா இருக்கிற இடம், தலை மேல இருக்க கால் கீழே இருக்க. ஆனால் இவர் இந்த ஆடி பாடும்போது கடைசியில தலை கீழே போடுது, கால் மேல போயிடும், அந்த மாதிரி ஆடுறான். தலையிலோடு ஆசனம் தட்ட தடுக்குத்தமாய் பரவாதா, தடுக்குத்தம்னா பல விதமான சேஷ்டி தங்களோட கூட பல விதமான கையை இப்படி ஆடி அப்படி ஆடி என்னோ பண்ணி யார் பரவாதா, யார் ஆகாசத்திலே பறக்கலையோ அவர்கள் இந்த நரகத்துல போய் வம்பராக இருப்பார்கள். ஏன்னா உபகாரம் பண்ணா அந்த உபகாரத்துக்கு பதிலுக்கு கிருதஜ்ஞதையோடு கூட ஸ்மரிக்கணும், வராக பெருமாளை ஸ்மரிக்கணும். ஏன்னா அவர் தான் பூமியை நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிறபடினால கிருஷ்ணனை ஸ்மரிக்கணும். பகவான் பண்ணிருக்க உபகாரம் நமக்கு சரீராதிகளை எல்லாம் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதுனால பகவான் கிருஷ்ணனை ஸ்மரிக்கணும். ஏன்னா ரக்ஷணம் அவர் தான் பண்றார், நமக்கு ரக்ஷணம் இருக்கும், நமக்கு வேண்டிய ரக்ஷணம் என்னங்கிட்டா ஆகாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு, சூரியன் இருக்கான், சந்திரன் இருக்கான், காற்று இருக்கு, என்ன மூச்செல்லாம் விட்டு இருக்கோம், இல்ல ஒரு குறவும் இல்ல, திடீர்னு காத்து நின்றுட்டோம் என்ன பண்றது அப்படின்னா ஒண்ணு நிக்காது, காத்து இருந்துதான் இருக்கும். திடீர்னு பிளட் பிரஷர் நின்றுத்தோம் என்ன பண்றது அப்படின்னா ஒண்ணு கவலையே பட வேண்டாம். இது நம்ம அதீனம் இல்லையே, நம்ம அதீனமாவோ இல்ல இன்னொருத்தருடைய அதீனமாவோ இருந்தா பரவாயில்ல. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு மூச்சு வாங்குற சிஸ்டமோ இல்ல பிளட் சர்க்குலேஷனோ இதெல்லாம் எதுவுமே நம்ம அதீனம் இல்லை, எல்லாமே பகவத் அதீனம் தான் மொத்தமே. ஆனா இது நின்றுத்தனா என்ன பண்றது, நின்றுறான் பண்றது அவன் கவலைப்பட வேண்டாம், அது எப்ப நிக்கிறமோ அப்ப நிக்கும் அது, அதனால அதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நிக்கோட்டி நிக்கா போயிட்டேன்னு கவலை சில பேருக்கு அதுவும் கிடையாது, எல்லாமே பகவத் அதீனமா இருக்க அப்படின்னால அப்பவும் பகவான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னால ஒண்ணு கவலை இல்லை. ரக்ஷணம்ங்கிறது இப்படி அழகா நடக்கிறது, நிக்கா கொண்டு ரக்ஷணத்துல ஒரு குறவு வைக்காமல் ஆச்சுன்னா பகவான் ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப கிருதஜ்ஞதையோடு கூட அந்த ரக்ஷணத்தை நினைச்சுப்பாங்க, எனக்கு ஆச்சரியமாக ஆகாரம் எல்லாம் கொடுத்துருக்க பெருமா, அந்த ஆகாரத்தை சாப்பிட உட்காரும்போது பெருமாள் நினைக்கணும். ஏன்னா ஒரு ஆகாரம்னு ஒண்ணு இருக்கேன், ஒரு பூமி இருக்கு, மண் இருக்கு, மண்ணுல பயிர் விளையிறது, அந்த பயிர்ல நெல் இருக்கு, அந்த நெல்லு அரிசி இருக்கு, அந்த அரிசியே வந்து பக்குவம் ஆகி அதே ஆகாரம் வந்து நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய பசியை போக்கி நமக்கு அதுல என்னென்ன போஷாக்கு எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து இந்த ஆகாரம் சாப்பிட்டா தான் இந்திரியங்கள்லாம் ஒழுங்கா இருக்கும். ஆகாரம் பட்டி கிடந்தாலும் ஒரே இந்திரியும் வேலை செய்யாது, கண்ணு காது மூக்கு ஒண்ணு வேலை செய்யாது. அதனால அந்தந்த இந்திரியங்களுக்கெல்லாம் என்னென்ன அது ஒரு அழகான விஷயம், எது எங்கெங்க போனோமோ அதெல்லாம் அங்கங்க போறோம். ஒரு டாக்டர் மூணு மாத்திரை எழுதி கொடுத்தார் பேஷண்ட்டுக்கு, என்ன அப்படின்னு கேட்டானா, வயிற்று வலின்னா தலைவலின்னா மூட்டு வலின்னா, மூணு மூணு மாத்திரை, வயிற்று வலிக்கு ஒன்று, தலைவலிக்கு ஒன்று, முட்டு வலிக்கு ஒன்று, மூணுக்கு மூணு எழுதி கொடுத்துட்டேன். என்ன கேட்டால் அவர் சொன்னார் டாக்டர், இது வயிற்று வலிக்கு, தலைவலிக்கு, இது மூட்டு வலிக்கு அப்படின்னு. சரி எப்படி சாப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மூர்த்தி சேர்த்து சாப்பிட வேண்டியதான் அப்படின்னா, அது எப்படி மூர்த்தி சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னா வயிற்று வலிக்கு நிறைய அது வயிற்றுக்கு போகணும். அவன் சொன்னா உள்ளுக்குள்ள மாத்திரை போடுறதோ இல்லையோ, அப்போ எந்தெந்த மாத்திரைக்கு எங்கெங்க போனோம்னு அதுக்கு தெரியுங்களா அப்படின்னா, இதுக்கு தலைக்கு தான் போனோம், இது வயிற்றுக்கு தான் போனோம், இது முத்துக்கு தான் போனோம், இதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். இது எங்க போனோம்னு அதுக்கு தெரியுமா அப்படின்னா, அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா பகவான் ஏற்பாடு பண்ணிருக்காங்கயோ, எதாவது எங்கெங்க போய் எதாவது எப்படி எப்படி சரியாகும். ஆனால் வயிற்றுல சாத்த ஆகாரங்கிறது உடம்பு முழுக்க அது போஷணத்தை கொடுக்கும், ரெண்டு இந்திரியங்களுக்கும் போஷணத்தை கொடுக்கும். அதுக்கு எந்தெந்த எந்தெந்த இடத்துக்கு போனோம், இப்படி இப்படி வெளியில வரணும் எல்லாமே தெரியும். என்ன ஆச்சரியமான ஒரு ஏற்பாடு பண்ணிடலாம், அந்த ரக்ஷணத்தை நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்து கிருதஜ்ஞதையோடு கூட நமக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான், அதுதான் ஆகாரம் போடுறது கிருதஜ்ஞதையோடு கூட முதல்ல பகவான் நினைக்கலாம் அப்படின்னு சொல்ற. அது இல்லாத கிருதஜ்ஞதைங்கிற இல்லாதவன் கட்டாயம் நரகத்துக்குதான் போவான். யாரா இருந்தாலும் என்னன்றி கொன்றாக்கும் உயிர் உண்டாம் உயிரில்லை செய் நன்றி கொண்டோம் அதற்குனர் திருவள்ளுவர். அவர் சொல்ற நம்ம சாஸ்திரத்துல சொல்லுகிறதான் சொன்னார். என்ன சொல்றேன்னா கிருதஜ்ஞே நாஸ்தி நிஷ்கிருதி, கிருதஜ்ஞனா இருந்தானா செஞ்ச உபகாரத்தை மறந்தானா அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது. எல்லா பாபத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் ஒருத்தர் நமக்கு உபகாரம் பண்ணவர்களுக்கு அபகாரம் பண்ணான்னு அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது. அப்படி எவ்வளவு மோசமான பாபம். பிரம்மக்னேச சுராபேச்ச, பிரம்மகத்தி பண்ணா பிராயச்சித்தம் உண்டு, சுராபானம் பண்ணா பிராயச்சித்தம் உண்டு, கோக்னம் கோகத்தி பண்ணா பிராயச்சித்தம் உண்டு. ஏதோ சாஸ்திரத்துல இருக்கு ஒரு நோட்டத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு, ஆனா இதுக்கு பிராயச்சித்தம் கிடையாது. ஏன்னா மனுஷியன்லயே சேர்த்து இல்லைங்கிறவன் இது பிராயச்சித்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் உபகாரம் பண்ணாலும் அவளுக்கே அபகாரம் பண்ணவன் மனுஷன்லயே இருக்கிறது. மிருகங்கள் கூட உபகாரத்து மிருத்தியோட இருக்கும், அதனால நாளைக்கு தெரியும். யார் உபகாரம் பண்ணவனா அவன மிருகங்கள் எல்லாம் கிடைக்காது. எந்த மிருகம் ஆனாலும் உபகாரம் பண்ணவனா அது ஹிம்சம் பண்ண, ஆனா மனுஷன்தான் அதை பண்றான். பண்ணானா அவனுக்கு அவனை காட்டு மோசமான தெரியும். அதனால பகவான் நமக்கு இத்தனை ரக்ஷணம் பண்ணிருக்க, யார் அதை மறந்து இருக்காளோ யார் பகவானுடைய பெருமையை நினைச்சு பார்க்காம இருக்காளோ அவர்கள் கட்டாயம் அலைகள் நரகத்து அழுந்தி கிளம்பு. நரகத்துல இருப்பா மாத்திரம் இல்ல, நரகத்துல அழுந்தி கிடப்பார். உழைக்கின்ற வம்பளே வெளியிலே வர முடியாது, நரகத்தை விட்டு வெளியில வந்தாதான் அடுத்த பிறப்பு. ரொம்ப நாள் நரகத்திலேயே அழுந்தி கிடந்து கடைசியில பிரளயம் வந்து விட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு விட்டு விடும். வேற கிடையாது, பிரளயத்துல என்ன போயிடும் நரகம் உட்பட. அதனால அது வரைக்கும் அங்கே இருப்பானா அலைகள் நரகத்தழுந்தி உள்ளான் சாதிக்கிற உபகார அனபிஜ்ஞா பஸ்வாதி ரக்ஷணை கபோகத்துவமாகிற மகாகுணத்தை உடையவன் ஆனவனை அழக சொல்றேன். இந்திரவாண்டி குணம் என்ன கேட்டா உபகார அனபிஜ்ஞ. பசுமாடு வந்து உபகாரம் தெரியாது, அதுக்கு பகவான் வந்து காப்பாற்றணும்னு சொல்லணும், பதிலுக்கு என்ன உபகாரம் பண்ணும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது, ஒரு உபகாரம் பண்ண தெரியாது. அப்ப ரக்ஷணம் பண்றவன் என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கறத பார்த்து தான் ரக்ஷணம் பண்ணுவான். நாம பண்ணோம்னா பதிலுக்கு அவர் என்ன பண்ணுவார். ஆனா பசுமாடு பதிலுக்கு ஒன்றும் பண்ணாது, பண்ணாட்டா கூட அதை ரக்ஷணம் பண்ற. பசுவாதி ரக்ஷணைக்க போகத்துவம், பசுமாட்டுகளை காப்பாற்றுறதுக்குரியோ அது இந்திரவானுக்கு தர்மம் அப்படின்னு சொன்னேன். பாகவதத்துல அப்படி இருக்கு, ஏன்னா இந்திரவான் சுயமே விரதா இருக்கு, என்னுடைய விரதம் நான் இதை கட்டாயம் செய்யணும், ஏன்னா ரக்ஷணங்கிறது எனக்கு தர்மம் அப்படின்னு சொன்னார்னா. ஆனா பிள்ளான்னு சொல்ற அது தர்மம் நினைக்கிறான் கிருஷ்ணன், அது போகம் நினைக்கிறான். எனக்கு இது ஆனந்தம், இதுல காப்பாத்துறது எனக்கு பரமானந்தம் அப்படின்னு அதே போகியமாக நினைச்சு கிருஷ்ணன் வந்துட்டான். இந்த மகாகுணத்தை இந்த குணம் யாருக்கு வரும், ரக்ஷணம் பண்றா அதை போகமா நினைச்சுட்டு ரக்ஷணம் பண்றா, இவனை காப்பாத்துறது எனக்கு பரமபாகியம் அப்படின்னு நினைச்சிட்டு காப்பாத்துறான். உதாரா சர்வ ஏழையே அப்படிங்கிற மாதிரி யார் வந்து கேட்கிறார்களோ அவர்களை எல்லாம் உதாரர்கள்ங்கிறான். எங்கிட்ட வந்து கேட்கணும், கேட்டா அவர்கள் உதாரர்கள்ங்கிறான். அனுசந்தித்து அப்புறம் நீங்கள் ஆகாதார் யாவர் சிலர் அவர்கள் ரௌரவாதி நரக யாத்திரையை அனுபவிக்கிறார் திடீர் என்கிறார். ரௌரவம் அப்படின்னு ஆரம்பிச்சு நரகங்கள் நிறைய இருக்கு, 28 நரகங்கள் சொல்றார். ரௌரவம் மகாரௌரவம் அப்படின்னு ரௌரவம், ரௌரவம்ங்கிறது பிரசித்தமான ஒரு மிருகம், அந்த மிருகத்தை வச்சு கடிக்க வச்சிருவோம். அவர தாமிஸ்ரஹா அந்த தாமிஸ்ரஹா அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு ரெண்டு இருக்கு நரகத்தில் செட்டு செட்டா இருக்கும். தாமிஸ்ரம்னு ஒண்ணு, அந்த தாமிஸ்ரம் தாமிஸ்ரம்னு ஒரே இருட்டா இருக்கும்னு அர்த்தம். ஒரே இருட்டா இருக்கும், வழியே தெரியாது, அங்க போய் அடிச்சு பிடிச்சு இந்த பக்கம் மோதறதா அந்த பக்கம் மோதறதா, மரமா செடியா புல்லா இல்ல முள்ளா ஒண்ணும் தெரியாது. ஆனா அதுல போய் நடந்து போகணும் வழி தெரியாமல். அந்த தாமிஸ்ரஹா அப்படின்னா அதே வழிதான், ஆனா கண்ணு இருக்காது அவனுக்கு. முதலுக்கு வந்து கண்ணு இருக்கும், இவனுக்கு கண்ணும் இல்லாமல் வீட்டுல நடந்துவோம். அது சாதாரணம், இது விசேஷம். ஒன்னு ஒண்ணு ரெண்டு இருக்கு, இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு. எக்கனாமிக் கிளாஸ் ஒண்ணு, லக்ஸரி கிளாஸ் இப்படி ரெண்டு இருக்கிற மாதிரி தாமிஸ்ரம்னா எக்கனாமிக் கிளாஸ். இது அந்த தாமிஸ்ரம்ங்கிறது லக்ஸரி கிளாஸ் மாதிரி. ரௌரவஹா மகா ரௌரவஹா, ரௌரவம்னு ருஜுன்னு ஒரு ஜந்து அது போட்டு கடிச்சிருக்கும், மகா ரௌரவம். அந்த மாதிரியாக நரகங்கள் சொன்னார். அந்த நரக யாத்திரையை அனுபவிக்கிறார். ஒன்பவை கோதை பொருத்தா மாயிலை ஏது மணர்த்த செம்பவள திரள்வாயன் ஸ்ரீகரன் தொல் புகழ் வாடி கும்பிடு நட்டமிட்டாடி கோகு கட்டும் தூழலாதார் தம் பிறப்பால் பயனே சாது சனங்களிடையே. நல்ல மனம் வீசுகிற மாலையை உடைய நற்பின்னை பிராட்டிக்காக அன்று ஒரு நாள் ஏழு ரிஷபங்களையும் பீடித்து துன்புறுத்தி அவற்றை அடக்கியவன் கண்ணன். நற்பின்னை பிராட்டிக்கு ஏற்ப செம்பவளம் திரண்டு இருக்கும்படியாக சிவந்த அதரத்தை உடையவன் ஸ்ரீயப்பதியானவன். அவனுடைய அந்த சுவாபாவிகமான குணங்களை பாடியவன் பாட வேண்டும். பாடி கையாலே கும்பிட்டுக் கொண்டு நர்த்தனம் ஆடிக்கொண்டு மரியாதைகளை எல்லாம் மீறி உன்னதம் பிடித்தவர்கள் போல இருந்து கொண்டு இந்த கோலாகலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கார்கள். அப்படி அனுபவிக்காமல் இதுவே பரம பிரயோஜனமாக இதுவே யாத்திரையாக நினைத்து காலத்தை கழிக்காமல் யார் இருப்பார்களோ அவர்களுடைய பிறப்பால் என்ன பிரயோஜனம்? அவர்கள் பிறந்தும் பயனில்லை. சாதுசனங்களிடையே அதுவும் சாதுசனங்களுக்கு நடுவிலே அவர்கள் வந்து பிறந்தார்களே, அவர்கள் பிறந்து என்ன பிரயோஜனம் சொல்ற? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடுவே என்ன பிரயோஜனத்துக்காக பிறந்தார்கள் அப்படின்னு? இதுக்கு இவர்கள்லாம் வைஷ்ணவர்களுக்கு நடுவில் வந்து பிறந்தார்கள். ஏன்னா பகவானை சொல்லி பாடி தெரியாதவர்கள் இங்கே வந்து பிறந்தது எதற்காக? அவர்கள் பிறந்திருந்தாலும் தம் பிறப்பால் பயன் என்னங்கிற, அவர்கள் பிறந்தும் பிரயோஜனம் இல்லை. பிறந்தும்னா என்ன அர்த்தம் கேட்டா, எப்படிப்பட்ட பிறப்பு பிறந்தும் பிரயோஜனம் இல்லை, எப்படிப்பட்ட உயர்ந்த பிறப்பு பிறந்தும் பிரயோஜனம் இல்லை. உயர்ந்த குலத்திலே பிறந்தாலும் இல்ல உயர்ந்த பணக்கார குடியிலே வந்து பிறந்தாலும் இல்ல உயர்ந்த பண்டிதர்களுடைய வம்சத்திலே வந்து பிறந்தாலும் எந்திருமானுடைய குணங்களை பாடி ஆடி இல்லாதவர்கள் பிறந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னார். முன்னாடி சொன்னார் அவர்கள் பிறந்துட்டே இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா முன்னொரு பாட்டுல, இப்ப பிறந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அவர்கள் தான் பிறந்த. எந்திருமானுடைய அழகான ஒரு குணம் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, நப்பின்னை சிராட்டிக்காக ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு சரித்திரத்தை அழகாக சொல்லிட்டு வர்றார். முதல் பாசுரத்திலே கஜேந்திர மோட்சத்தை சொன்னார், இரண்டாவது பாசுரத்திலே அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணவன் என்று சொன்னார், மூன்றாவது பாசுரத்திலே மலையை எடுத்து கல்மாறி காத்தவன் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டிக்காக ஏழு ரிஷபங்களை அடக்கியவன் அப்படிங்கறத சொல்றார். வம்பவில் கோதை பொருத்தான், வம்பவில் கோதை அப்படின்னா நல்ல வாசனையை வீசக்கூடிய மாலை உடையவள். வம்புனா வாசனை, அவைனா வீசக்கூடிய, கோதைனா மாலை, அச்சரியமான புட்பத்தோடு கூடியிருக்கக்கூடியவர்கள் கூடியிருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை அப்படிங்கிறார் ஆண்டார். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை, கொத்து கொத்தா இருக்கான் பூ. அவருடைய குழல்ல திருக்குழல்ல திருமுடியில கொத்து கொத்தா பூ இருக்கு, அதே மலர்ந்து இருக்கான். ஏன் மலர்ந்து இருக்கு அப்படின்னா கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கு அப்படின்னா அது மலர்ந்துருக்கான். கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை, கிருஷ்ணனுக்கு அந்த குழல் மேல ஒரு ஆசை. வம்பவில் கோதை பொருட்டான் அப்படின்னு அந்த குழல் மேல நப்பின்னை பிராட்டியுடைய திருக்குழல், அந்த நப்பினை பிராட்டியுடைய திருக்குழல் இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம், அதுல ஒரு ஆசை. அதனாலே மால்விடை ஏழு மலர்த்த ஏழு ரிஷபங்கள். நப்பினை பிராட்டி கும்பர் அப்படிங்கிறவருடைய பெண்ணாக வந்து அவதாரம் பண்ணார். சீதை குண்டத்திலே பெருமாளுக்கு மூன்று தேவிமார்கள், ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்று. அதில் கிருஷ்ணன் வந்து ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் பண்ணான். கிருஷ்ணன் மதுரையிலே பிறந்தான். ராஜகுலத்திலே வந்து கிருஷ்ணன் மதுரையிலே பிறக்கும் போது அதே மாதிரி ராஜகுலத்திலே வந்து அவதாரம் பண்ணவர் ருக்மிணி பிராட்டியார். ஆனால் கிருஷ்ணன் அங்கிருந்து நேர கோகுலத்துக்கு வந்துட்டான் அப்படிங்கறத பார்த்த உடனே நப்பின்னை பிராட்டியார் கிருஷ்ணனுக்கு ஏற்ற மாதிரி நானூறு, அதாவது நீலாதேவியானவர் நீலாதேவியானவர் நானூறு அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்தார். வரும்போது கிருஷ்ணனை விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த அந்த ஊர்லாம் முறை பெண்ணுக்கு விவாகம் பண்ணி கொடுத்துருவான். ஒரு பேச்சு ஒண்ணும் கிடையாது, முறை பெண்ணா இருந்தா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அந்த மாதிரியான ஒரு குலம் முன்காலத்துல அது ரொம்ப பிரசித்தம். தேவகியே அதுதான் சொல்ற, தேவகியே கம்சன் கிட்ட சொல்ற, தேவகிக்கு குழந்தை பிறந்தா இந்த குழந்தைய கொல்ல போறேன் அப்படின்னா இது உங்களுக்கு மாட்டு பொண்ணுங்கிறா, இந்த ஒரு பெண் குழந்தை உங்களுக்கு மாட்டு பொண்ணா ஒரு எழுதி கொள்ளலாம் அப்படின்னு கேட்க, அதனால பிறக்கும் போதே அப்படி பேசி இருப்பார். இதை பார்த்தார் இந்த நீலாதேவி. அதனால எதுக்கு வந்து நம்ம நேர கிருஷ்ணனுக்கு முறை பெண்ணா பிறந்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக யசோதையினுடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார் கும்பர்னுடைய, நேர அவருடைய பெண்ணாக வந்து அவதாரம் பண்ணிட்டான். அந்த கும்பர் என்ன பண்ணார், இவருடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சிருந்த, அதனால யார் வந்து பெண் கேட்டாலும் கொடுக்க கூடாது, இவருக்கு விசேஷமான பெருமை எல்லாம் இருந்தது, லோகத்தெல்லாம் பிரசித்தம் ஆயிருக்கு எல்லாருக்குமே, இந்த கும்பரத்தை வந்து கொஞ்சம் உங்க பெண்ணை கொடுமே அப்படின்னு கேட்டா, அவர் பார்த்தா அந்த ஏழு காலை இருக்கு, அந்த ஏழு காலையும் யார் அடக்கிறாரோ அவளுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஏழு காலையில கொஞ்சம் அசுரா வேஷம் இருக்கு எல்லாத்திலையும், அதனால யாரு கிட்ட வரக்கூடாதுங்கிறதாக இப்படி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் போய் கும்பர்கிட்ட சொல்லி, உங்க பண்ண கல்யாணம் கொடுக்கும் அப்படின்னுட்டு, நீ ஏழு காலையை அடைக்கினாதான் கல்யாணம் கொடுப்பேன் அப்படின்னா, அப்படியான்னு கேட்ட, உனக்காக சொல்லல அவளுக்காக சொன்னேன், உனக்கு எதுவும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார் அவரே. சரி சொல்லிட்டு அந்த ஏழு காலையை அடைக்கணும். அப்போ ஒரு நட்பின்மை பிராட்டிக்காக ஏழு காலையை அடைக்கணும்னு அந்த வைபவத்தை சொல்ற, ஒருத்தர் கிடைப்பார்னு ஒரு ஜீவன் கிடைப்பார்னா அதுக்காக என்ன என்ன பண்ணலாம், ஐயோ ஏழு காலையை அடைக்கிறதாவது இவளுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்ட்டு போறாவோ இல்லையா, ஏழு காலையை அடைக்கிறது பிரயாசமா இல்லையாங்கிறது இருக்கு, ஆனா ஏழு காலையை அடைக்கணும் கொடுப்பேன் அப்படிலாம் ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சில பேர் வந்து ஒரு கௌரவத்துக்காக ஒரு மானத்துக்காக சொல்லுவார். ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டானா, ஏழு காலை தானே இவளுக்காக நல்ல வேலை, நீ எழுபது காலம் கொடுத்தா கூட அதான் வேலை வெளிக்கிறேன் நப்பிள்ளைக்கு ரேட்டிக்க இவள் கிடைப்பா அப்படின்னா, இச்சிலை கிடைத்த மலை ஏழையும் இராவணும் கம்பரா மாட்டேன், இந்த சீதா தேவி கிடைப்பானா அப்போ அந்த வில்லு முறிக்கிறது மாத்திரம் இல்ல, நீ என்ன வேணா பண்ணுவான், எங்க ராமன் இருக்கானே இப்படிப்பட்ட சீதா தேவி கிடைக்கிறாள் அப்படின்னா, மலை ஏழையும் இறான் ஏழு மலையும் போட்டு அவன் மொத்தத்தையும் ஏழு மலையும் பொடி பொடி ஆக்கிட்டு வந்தாதான் சீதா தேவி அப்படின்னா எல்லாத்தையும் பொடி பொடி ஆக்கிட்டு வருவான் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு வர அப்படிப்பட்ட பிராட்டி, அதனால நப்பிள்ளை பிராட்டிக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்னா, ஒரு ஜீவனுக்காக பகவான் எதை வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்கான் அப்படிங்கிற ஒரு குணம் தெரியும். வம்பவை கோதை பொருட்டா அவளுக்காக மால் விடை ஏது மலர்த்த நப்பின்மை பிராட்டியோடு சம்சேகிக்காக எருகேறு அடக்க பெற்றதினால் உள்ள பிரீத்தியத்தானே புது கணித்த திருப்பவனத்தை உடையவனான அழக சொல்ற அங்க போய் அந்த ஏழு காலையில ஒவ்வொரு காளையினுடைய ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் கொம்பையும் பிடிச்சிட்டு நர்த்தம் ஆடிட்டு இருக்கான் அவன் முன்னாடி, அது இந்த பக்கம் திருவுறது இவனும் இந்த பக்கம் திரும்ப அது இப்படியே நர்த்தம் ஆடிடுற ஒரு வேடிக்கை போக்கெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். இன்னொரு சூட்டு நன்மாலைகள் தூயன வேண்டி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே ஆங்கோர் மாலையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ட போந்து இமிலேற்றுவன் கூண் கோட்டினை ஆடினை கூத்து அடல் ஆயர்தம் கும்பிருக்கே. ஒரு ஆயர்க்கும் நப்பிண்ணை பிராட்டிதான் இது கிருஷ்ணாவதாரம் எடுத்து இதுக்காக தான் சொல்றான். நம்மளுக்கு நப்பிண்ணை பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்குதா, அதானா அவதாரமே எடுத்தது. ஏன்னா சீவி குண்டத்துல இந்த மாதிரி வேடிக்கை எல்லாம் நடக்காது, கேள் காலையை அடக்கி கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்காது, அதனால நேரம் அங்கிருந்து இங்க வந்துட்டேன். கோட்டிலே ஆடினை அதை பிடிச்சிருந்து ஒரு கூத்தாடினானா, இது நப்பிணை பிராட்டிக்கா. வம்பவே கோதை பொருத்தா மால்விடை ஏழு மலர்த்த எம்பவள திரள்வாயன், எம்பவள திரள்வாயன்னு பிள்ளாமரகாசன் சொல்ற, அந்த ஏழு காளைகளையும் அடக்கி நப்பிணை பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சான் கிருஷ்ணன், ஒரு அழகான சிரிப்பு. அந்த திருப்பவள வாய் இருக்கோ அது நல்லா சிவந்திருக்கு, எதனால அப்படின்னா நப்பிணை பிராட்டியோடு சம்சேஷிக்காக எரிதேழு அடர்க்க பெற்றதினால் உள்ள பிரீத்தியதிசயத்தானே புதுக்கணித்த திருப்பவளத்தை உடையவன், இந்த பிரீத்தினாலே ஒரு பிரீத்தி தெரியறதான், உன்னுடைய வாயிலேயே தெரியறதான், ஏழு காலையை அடைக்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற ஆசை அதுல தெரியறான். அதனாலே அந்த பிரீத்தினாலே புதுக்கணித்த அண்ணா நிறம் கூடிய ஒரு திருப்பவளத்தை உடையவன் திரு அகரத்தை உடையவன் அப்படின்னு ஸ்ரீதரன். அடுத்து அவனை சொல்லச்சே ஸ்ரீதரன், ஸ்ரீதரன் லட்சுமி பதி, லட்சுமியை தரிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். நப்பிள்ளை பிராட்டியை சொல்லிட்டு வர நீலா பிராட்டி தான் சொல்ற. கிருஷ்ண அவதாரத்துல மூணு பேர் அவதாரம் பண்ணிட்டான். லட்சுமி தேவி வந்து ருக்மிணி பிராட்டி அவதாரம் பண்ண, பூதேவி வந்து சத்தியபாமாவாக அவதாரம் பண்ண, நீலா தேவி வந்து நப்பிண்ணை பிராட்டியாக வந்து அவதாரம் பண்ற. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல பூதான் போட்டிருக்க இங்க. ஆனா ஸ்ரீதரன் நீங்க எதுக்கு சொல்ல நப்பிண்ணை பிராட்டியை சொல்லும் போது அப்படின்னா, ஸ்ரீதரன் ஆகையாலே நப்பிண்ணை பிராட்டியோடு சம்ஸ்கேஷிக்கைத்தாக அப்படிங்கிற பெருமான் லக்ஷ்மி பதி தான். லக்ஷ்மி பதியா இருந்தா கூட பூமாதேவி நீலாதேவி இவர்களுடைய சம்பந்தமும் வேணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இவர்கள் தான் லக்ஷ்மியினுடைய அம்சங்கள் மொத்த பேரும். தனபாகு கல்பம் அப்படிங்கிற லக்ஷ்மி தேவியானவர் தன்னுடைய கையினாலே அழைத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நப்பிண்ணை பிராட்டி அழைத்தால் இருக்குமா? அவர் வேற கிடையாது, இவருடைய கையாலே அழைக்கிற மாதிரி அந்த மாதிரியாக எம்பெருமான் நினைக்கிறான். பிராட்டியினுடைய அம்சத்தோடு கூடியவர்கள், லக்ஷ்மி பிராட்டியுடைய அம்சத்தோடு கூடியவர்கள் அர்த்தம். அப்படி ஸ்ரீதரன் தொல் புகழ் பாதி அவருடைய பழைய புகழ், இதெல்லாம் புது புகழ் கிடையாது, இதெல்லாம் அவனுக்கு சுவாபாவிகமாக இயற்கையாக இருக்கக்கூடிய கீர்த்திகள் மட்டுமே. இந்த பிரணயித்வாதி குணானுசந்தான என்ன குணம் பிரணயித்வம், அதாவது தான் எத்தனை கஷ்டப்பட்டாலும் அடியார்களோடு கூட சந்தோஷமா இருக்கிறதுனாலே வரக்கூடிய ஒரு ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை உடையும் ஆசைன்னு அர்த்தம். உமக்காக இது வேணா செய்கிறேன் அந்த குணானுசந்தானம் ஜனித பிரீத்தி விஷயத்தானே, அந்த குணத்தை அனுசந்தானம் பண்ணி அதனாலே ஒரு பிரீத்தி வந்து அதனாலே ஆடலாமா? அப்படி ஆடாதவர்களுக்காகவே சொல்புகள் பாடி கும்பிடு, கையாலே கும்பிட்டு நட்டம் விட்டு அடி, நட்டம்னா அர்த்தம் நட்டா மாறி கோபுகட்டுண்டு உழலாதா அப்படிங்கிற கும்பிடு நட்டம் விட்டாடி கோபு கட்டுண்டு உழலாதார். நர்த்தனம் ஆடினா கூத்தாடி, கும்பிடு நட்டமிட்டு ஆதி அப்படி வச்சுக்கணும். கோகு அப்படின்னா கோகுனா மரியாதையை மீறி நடக்கிறதுக்கு கோகுன்னு பெயர். ஆடும்போது ஒரு மரியாதை எல்லாம் கிடையாது, இஷ்டம் போல ஆடி இருப்பாள் அப்படின்னு பரதநாட்டிய சாஸ்திரம் படித்து கிரமேண ஆடினா பரவாயில்ல, ஆனா அது கிடையாது. பகவத் கீர்த்தனம் பண்றவர்கள் இருக்காயோ அவளும் சங்கீத சாஸ்திரம் படிச்சு யாகங்கள் எல்லாம் தப்பாமல் சொல்லி அப்படி கீர்த்தனம் பண்றாங்க கிடையாது. இத்தம் பண்ணணும் என்ன கேட்டா இதெல்லாம் தெய்வீகம். அதே மாதிரி இந்த நாமகீர்த்தனம் பண்ணி பஜனம் பண்ணி யார் நர்த்தனம் வர்றாலோ அவர்கள் பரதநாட்டிய சாஸ்திரம் படித்து முறைப்படியான முத்திரையோடு கூட நர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கிறது முறை தவறி போன பாசத்துல பார்த்தோம் தலைக்குள்ளே இருக்கும் கால் மேல இருக்கும். ஸோ முறை தவறி நர்த்தனம் ஆடுகிறார். கோகு முகத்துண்டு அப்படின்னா கிரமம் மாறி இருக்க அப்படின்னாலே முகத்துண்டு தலைமையை தலைமையை கீழாக இருந்து உண்டு இந்த கோலாகலத்தை புதித்து இதே பழைய அனுபவமாக அப்படி நர்த்தனம் ஆடுறதே இவளுக்கு பரம போகும். இப்படி உழலாதா உழலாதானா இதுவே யாத்திரையாக இதே காரியம், வேற காரியம் இல்லாமல் இருக்கிறவர்கள் யாரும் தம் பிறப்பால் பயனன்மை அவர்களுடைய பிறப்பினாலே என்ன பயன் அப்படின்னு சாது சனங்கள் இடையே அதுவும் சாத்விகமான ஜனங்களுக்கு நடுவிலே சாது ஜன மத்தியத்திலே அவர்களாலே என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற பகவான் ஏகபோகனான பகவானை அனுபவிச்சிருப்பார் நடுவில் இதா வந்து பிறந்த பிரயோஜனம் இல்லையே என்பதாக சாதிக்கிறார். அவர்களுக்கு அபிஷ்டம் இருந்தாலும் வியர்த்தம் என்கிறார் இப்பாட்டில் அப்படின்னு சாட்சாத்தான் சொல்றாரு. அவன் நல்ல பிறப்பு பிறந்தா கூட பிறந்துட்டான் வச்சுப்போம், நல்ல பிறப்பு பிறந்துட்டான் வச்சுப்போம், ஆனா கூட பிறந்தும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் அவர்கள் அப்படிங்கறத இந்த பாட்டுல அழகாக எடுத்து சொன்னார். சாது சனத்தை நிலையில் அஞ்சனை சாதிப்பதற்கு ஆதி அஞ்சோதி இருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சிரிப்பாரும் மனிதரே. கம்சனானவன் சாது ஜனங்களை எல்லாம் பீடித்துக் கொண்டிருந்தான், அவனை கொள்வதற்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணான். அவதார ரூபங்களுக்கெல்லாம் ஆதியாக இருக்கக்கூடிய சுந்தரமான ஸ்வயம் பிரகாசமான ஒரு ரூபம் அவனுக்கு சீதை குணத்தில் உண்டு. அந்த ரூபத்தை அங்கு உள்ளது போலவே இங்கேயும் வந்து சீதை குணத்தில் இருப்பது போலவே அதே திருமணியை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து அவதாரம் செய்தான். அப்படிப்பட்ட வேத முதல்வன், இந்த வேத முதல்வனை பாடி ஒரு ஒரு வீதியிலுமே யார் துள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தியனம் பண்ணி பரம ஞானிகளாக இருக்கட்டும், இருந்தாலும் அவர்கள் என்ன ஜெபிப்பார்கள், என்ன ஜபம் செய்வார்கள்? அவர்கள் மனுஷ்யரோ? அவர்களுடைய வார்த்தையும் அவர்களுடைய ஜபமும் அவர்களுடைய ஞானமும் எல்லாம் வீண். அவர்கள் மனுஷ்யரே அல்ல அப்படின்னு சொல்றேன். போன பாட்டிலே சொன்னது அவர்கள் பிறந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா இந்த பாட்டு அதாவது நல்ல குடியிலே பிறந்தும் அர்த்தம். நல்ல குடியிலே பிறந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்த பாட்டிலே சொல்ற அவர்கள் எத்தனையேனும் அறிவுடையவே ஆகிலும் அவர்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்கிறாங்க அப்படின்னா அது எத்தனைதான் படிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? என்ன கேட்டா மொத்தத்தையும் படிச்சிடும். ஓதி உணர்ந்தவர், ஓதினா வேதாத்தியனம் பண்ண, உணர்ந்தவன்னா அது அர்த்தத்தையும் தெரிஞ்சிருந்த பெரும் வேதாத்தியனம் பண்ண இல்லை. வேதம் பூர்த்தி அத்தியனம் பண்ணி அதை உணர்ந்து அர்த்தத்தையும் தெரிஞ்சின்றவர். என்னன்னா அவர் ஒரு அர்த்தம் தெரிஞ்சின, அர்த்தம் பகவான் தான், அதை தெரிஞ்சுக்கல. வேதம் முதல்வன் அப்படிங்கிற இந்த பாட்டுலயே எம்பெருமான் தான் வேத முதல்வன், வேதத்தை கொடுத்தது எம்பெருமான் தான், வேதத்தினாலே சொல்லப்பட்டவனும் எம்பெருமான் தான், வேதத்தை காப்பாத்தி கொடுத்தவன் அன்னைக்கு வேதத்தான். அதான் முத முதல் வேதத்தை கொடுத்தது எம்பெருமான், பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணது எம்பெருமான். அந்த பிரம்மாவுடைய வேதத்தை மதுபிடித்தவர்கள்லாம் அவதான் அபகாரம் பண்ணும் போது அதை நீக்க கொடுத்தது எம்பெருமான். அந்த வேதத்தினுடைய அர்த்தம் புரியாமல் சனகாதை எல்லாம் தவிக்கும் போது ஹம்சாவதாரம் எடுத்து அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை சொன்னது எம்பெருமான். இப்படி பார்த்தா அந்த வேதத்திலே பிரதிபாத்தியனாக சொல்லக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தமாக சொல்லப்படக்கூடிய எம்பெருமான், வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மங்கள் இருக்கும், அந்த கர்மங்கள்னாலே ஆராதிக்கப்படுவோம் யார் அப்படின்னா எம்பெருமான். வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மங்களுக்கு பலன் கொடுக்கிறவன் யார் அப்படின்னா அதுவும் எம்பெருமான். அப்போ வேதத்திலே சொல்லப்பட்ட ஞான பாகம் இருக்கும், அதுல உபாசனம் பண்றவர்கள் யாரை உபாசனம் பண்ணணும் அப்படின்னா இவனை தான் உபாசனம் பண்ணணும். அப்படி உபாசனம் பண்றவர்கள் கடைசியாக வேதப்படி உபாசனம் பண்ணவர்கள் யாரை அடையணும் அப்படின்னா பிராப்தியமாக இருக்கக்கூடியவனும் எம்பெருமான் தான். கடைசியில பிரளய காலத்திலே வேதத்தை ரட்சிப்பான் யார் அப்படின்னா அதுவும் எம்பெருமான் தான். இது ஒன்னாவது இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கல, எல்லாம் இவன் தான் விஷயம் இருக்கா மொத்தம். அப்போ வேதைத்து சர்வைகி அகமேவேத்யா வேதாந்த கிருத்து வேத விதேவ சாகம் அப்படிங்கிறான். உத்தரமும் என்னதான் சொல்றது, வேதத்தை பண்ணதும் நான் தான், வேதத்தை ஞானம் உள்ளவனும் நான் தான் சொல்றான். அப்படி இருக்க வேத முதல்வன் எம்பெருமான். இவன் வேதாத்தியனம் பண்ணி அந்த வேத முதல்வனை பாடணும்னா என்ன பிரயோஜனம்? அதான் வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதா, அந்த வேத முதல்வனை பாடி வீதி தோறும் போகணும். துள்ளாதவர்கள் ஓதி உணர்ந்தவர் முன்னா, அவர்கள் எத்தனையோ ஓதி உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறத விஷயமும் ஓதி உணர்ந்தவர் முன்னாக, அதாவது யார் வேதத்தை ஓதி யார் உணர்ந்தவர்களோ பரம ஞானிகளோ ஆழ்வார்கள் போல இருப்பவர்களோ அவர்களுக்கு முன்னாக இவர்களால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர்கள் முன்னே ஓதி உணர்ந்தவர் முன்னாக சொல்லும். அப்போ ஓதி உணர்ந்தவர் முன்பே இவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? போன பாட்டில சொன்ன சீவைத்தவர்கள் நடுவே வந்து பிறந்து என்ன பிரயோஜனம்? அது மாதிரி வேதாத்தியனம் பண்ணி எம்பெருமானை கொண்டாடக்கூடிய மகா ஞானிகள் நடுவிலே இவர்கள் வந்து பிறந்து இவர்கள் என்ன பிரயோஜனம் அப்படின்னா எத்தனையேனும் அறிவுடையனே ஆகிலும் அவர்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன கேட்டா சர்வ வேதங்களாலும் சர்வேஸ்வரத்தே சர்வ வேதங்களும் அவர்தான் வேதைத்து சர்வீகம். ஒரு வேலை இவர் சொல்றது இன்னொரு வேதம் நூத்தர் சொல்றதுன்னு வெஜ்ஜேதம் விஜயவேதம் சாமி வேதம் அகரவண வேதம் என்னென்ன சாக்கைகள் உண்டோ எல்லாம் பகவான் தான் சொல்றாரு. ஆஸ்திரி ஜன விரோதி கம்சாத்மேஸ்வரன் நிரசனார்த்தமாக சாதாரண திவ்ய ரூப விசிஷ்டனாய் கொண்டு இந்த லோகத்திலே மனுஷனாய் வந்து பிறந்து மகாகுணத்தை உடையனாய் இருந்தவனை பாணி. கம்சனை கொள்ளணுங்கிறதுக்காக அந்த அவதாரம் பண்ணும். கம்சனை ஏன் கொள்ளணும்னா ஆஸ்திரிக ஜன விரோதி, பகவானே யார் ஆஸ்திரிச்சிருக்கானோ அவன் வசுதேவரை போய் கொள்றேங்க. வசுதேவர் உன் என்ன பண்ணார்? வசுதேவருக்கு பிறக்கிற உடனே கொண்டு அதெல்லாம் இருக்கட்டும், அவர் பரம சாதுவா இருக்கார், அவர் பாட்டுக்கு இருக்காரு. அப்ப வசுதேவரை கொள்றேன், தேவகியை சொல்றேன் அப்படின்னு யார் யார் பரம சாதுக்களும் அவர்களை எல்லாம் கூட இவன் போய் கொள்றான். அப்ப பார்த்தால் கம்சாதி அசுர நேரத்தை அந்த அசுரர்களை நான் நீக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து அவதாரம் பண்ணான். சாது சனத்தை நலியும் கம்சனை சாதிப்பதற்கு, சாது சனங்களை எல்லாம் வசுதேவரையும் பிடிச்சு ஜெயில போறோம்னு அவனுக்கு தான் வேணும், வேற யாருக்கும் தோணும், மற்ற யாருக்கும் அந்த மாதிரி தோணவே தோணும். ஏன்னா அப்படிப்பட்ட பரம சாட்சி. அப்ப அப்பா கம்சனுடைய அப்பாவுக்கு பேர் உக்ரசேனன், அவர் பிடிச்சு முதல்ல ஜெயிலு போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இதர போட்டான். என்ன கேட்டா தான் ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரசேனரையும் சிறையில போட்டு வசுதேவரையும் சிறையில போட்டு தங்கை தேவகிங்கிற ஒண்ணுக்கு தந்தையாகும், அந்த தங்கையை பிடிச்சி அவளையும் சிறையில போட்டு சாது சனத்தை நலியும் கணித்தான். அவன் பகவான் பார்த்தார், இந்த கஞ்சனை சாதி பதற்கு இன்னும் நிறைய அசுரர்களை எல்லாம் அனுப்புறான் கோகுலத்துக்கு. இந்த பசங்களுக்கு எல்லாம் ஆபத்து உனக்கு கொல்லணுங்கிறதுக்காக வந்து பிறந்தார். இறக்கும் போது சீனி குண்டத்துல ஒரு ரூபம் இருக்கு, இங்கே வேற ரூபம் எடுத்து வந்து பிறந்தார் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ஆதியம் சோதி உரு, அங்க இருக்கக்கூடியது ஆதி, எல்லாத்துக்கும் மூலமான ரூபம். அம்னா அழகான, சோதினா தேஜோமயமான ஒரு பிரகாஷ், அதை அங்கு வைத்து இங்கு பிறந்தார். அங்கு வைத்து இங்கு பிறந்தா அங்க இருந்தா மாதிரியே இங்கு பிறந்தா இருக்கும். சில பேர் அங்கு வச்சுட்டு இங்க வந்துட்டாரு அப்படின்னா அப்படியே அர்த்தம் இல்லை. இதுக்கு அழகா பிள்ளான் சாதிக்கிறார். சுவாசாதாரண திவ்ய ரூப விசிஷ்டனாய் கொண்டு இந்த லோகத்திலே மனுஷனாய் வந்து அந்த ரூபத்தோடையே அந்த ரூபத்தோடையே இங்கு வந்து பிறந்த அப்படின்னு இருக்கும். அங்கு வைத்துனா அங்கு வைத்தபடியே இருக்கும், அங்கு வைத்தபடியே இங்கு வந்து பிறந்த பிறந்தங்கிறது அழகான விஷயம். பக்தர்களுக்காக தானம் வந்து பிறக்கிறார் அப்படின்னு, கம்சனை கொள்வதற்காக தானம் வந்து பிறந்த அப்படிப்பட்ட அந்த பிறந்த மகாகுணத்தை உடையவனாய் இருந்தான். இப்படிப்பட்ட அங்கு வைத்து அங்கு போலே வைத்துக் கொண்டு சீலகண்டத்தில் போலே தரித்துக் கொண்டு அப்படின்னு சாஸ்திராஸ்தமையின் அழகா அர்த்தம் சாதித்திருக்கும். வேத முதல் வனை வேத பிரதானை வேத பிரதான பிரதிபாத்தினை தானம் பண்ணி வீதிகள் தோறும் துள்ளாதா வீதினி போன வேதபாராயணம் பண்ணிட்டு பெருமாள் ஏழுறாருன்னா பின்னாடி வேதபாராயணம் பண்ணி போறவர்கள் வேதபாராயணம் பண்ணி போறாங்க, திவ்ய பிரபந்தம் சொல்லி போறவர்கள் திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு போறா, கைங்கரியம் பண்ணி கொண்டு போவர்கள் கைங்கரியம் சொல்லி கொண்டு போறா, பின்னாடி பஜனம் பண்ணி கொண்டு போவார்கள் பஜனம் செய்து கொண்டு போகிறார். இதுல என்ன வீதிகள் தோறும் துண்டா ஒரு வீதியிலும் போக வேண்டியதுதானே, நான் போக மாட்டேன் அப்படின்னு ஆத்தோட உட்காந்துருந்தான். இப்ப என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துண்டாதார் பெருமாள் புறப்பாடுன்னு பார்த்தா தேனங்கத்திலேயோ காந்திபுரத்திலேயோ திருமலையிலேயே பார்த்தா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கு, எல்லாரும் தெருவுக்கு வந்து இருக்காங்க. வீதிஷு ரங்கநகரே கட்ட சங்கரமௌதவும் வேதாந்த சூரி கரணம் சரணம் பிரபத்தே வேதாந்த சூரி வேதாந்த தேசிய பரமஜானியா இருந்தார். ரொம்ப பரமஜானி, எல்லாரும் அவருடைய சிஷ்யர்கள் தான், மகா ஆச்சாரியர். ஆனா ஸ்ரீரங்கத்துல பிரம்மோத்சவம் நடந்ததுதான், அடிக்கடி நடந்தோம். இங்க இந்த பிரம்மோத்சவத்துல இவர் என்ன பண்ணாருன்னா விதிவா பிரம்மோத்சவேஷு விதி வாசவ தேதி தேசும் அதே ஒரு வருஷத்துக்கு மூணு பிரம்மோத்சவம் அங்க ஈசீஷு ரங்க நகரே தெருவில் வர்றார் இவர் எல்லாரோடய கூட கைகோர்த்து வந்து தெருவில் வந்து வேதபாராயணா வேதபாராயணம் தெய்வ பிரந்த பாராயணா தெய்வ பிரந்த பாராயணம் குருஷினா குருஷி இல்லை எல்லாத்தையும் கண்டு கிருத சங்கரம் அவுதவு அழகா நடந்துட்டு இவர் போறதே ஆனந்தமா இருக்கும். அடிக்கடி பெருமாள் சேர்க்கிறதாண்டு இவர் சேர்க்கறதுக்கு ஆள் நிறையா இவர் அது வந்துட்டு இருந்தது. அப்படி ஸ்ரீரங்கத்துல இந்த உற்சவத்துல ஆச்சரியமாக கலந்து கொண்டு மகா ஞானிகளா இருக்கிறவர்கள் அதுவே பரம போக்கியமாக நினைச்சு கொண்டு இருப்பார்கள். அப்படி இல்லாதவர்கள் இவர்களோடு கூட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா இது எந்தமானி அந்த மகா குணத்தை இருந்தவனைப்பாடி விதிகள் தோறும் தெரியாதா அவர்கள் எத்தனை அறிவு என்று என்ன பிரயோஜனம். ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சபிப்பான் அவர்கள் என்னதான் ஜபிப்பார்கள். மனுஷரே மனுஷரேனா மனுஷரோன்னு அர்த்தம் பண்றாங்க, அவர்கள் மனுஷர்களோ அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவர்கள் என்ன மனுஷர்களா, அவர்கள் ஜபமும் வர்த்தம் அவர்கள் மனுஷரும் அல்லர், என்ன ஜபம் பேசினாலும் என்ன பேசினாலும் அதெல்லாம் மொத்தம் வீண் அப்படின்னு. இப்படியாக எம்பெருமானை சொல்லி பாடி ஆட வேண்டும். ஆடாமல் இருந்தால் பிறப்பிலே ஒரு பயணம் இல்லை, எந்த பிறப்பால் தான் ஒரு பயணம் இல்லை, நரகத்துக்கு போய் செய்வதுதான் கழிக்கும் என்பதாக சொன்னார். எம்பெருமானி இந்த குணத்தை இங்க எந்தோபனிடம் தாற்பய ரத்னாவளியிலே சொல்லும் போது எம்பெருமானிய ஒவ்வொரு பெருமையை சொல்லி பாட வேண்டாம் ஆழ்வார் சொல்ற ஒவ்வொரு பாட்டையும் அந்த பெருமையெல்லாம் இவர் ஒரு ஒரு பதத்திலே சொல்றார் ஸ்லோகத்துல. கிராஹகிரஸ்தே பிரமோக்ஷே சுரரி உதமனே கோகுல பிராணகாரியே கோதார்த்தோக்ஷாவமர்த்தம் ததஹிதமகரே சிந்து பரியங்கயோகே. மூணாவது பாட்டு சொன்னது கோகுல பிராணகாரியே, கோகுலத்தில் பசுமாட்டுடைய சமூகத்தை மொத்தத்தையும் காப்பாற்றக்கூடிய விரிவே. அடுத்த பாட்டு சொன்னது கோதார்த்த உக்ஷாவமர்தே அப்பினை பிராட்டிக்காக ஏழு எருதுகளை எல்லாம் அடைக்கினவம் அப்படிங்கிறது. சத் அகிதமகமே அடுத்த பாட்டை சொன்னது சத்துக்களுக்கு யார் அகிதமோ சத்துக்களை யாரு ஹிம்சை பண்றாலோ அவர்களை ஒழிப்பவன் அதான் சாது தடத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு அப்படின்னு சொன்ன. அப்படின்னா அந்த கம்சனை ஒழிப்பதற்குன்னு அர்த்தம். கம்சன் ஒழிக்கிறதுக்கான அவன் இவ்வாற சாது தடத்தை நலிகிறான் அப்படிங்கிறதா, வேற ஒண்ணு பெரிய இது கிடையாது. பகவானை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா பகவானுக்கு விரோதிகள் யாரும் இல்லை. பக்தர்களுக்கு யாரு இது பண்றாலும் பக்தர்களுடைய விரோதி யாரோ அவாதான் பகவானுக்கு விரோதி. பக்தர்களுக்கும் விரோதி யாரு கிடையாது, பகவானுக்கு யாரு விரோதி அவாதான் வாழ்க்கை விரோதிகள் அப்படின்னு வரும். என்னன்னு கேட்டான்னா விவாபாட்டுக்கு இருந்துட்டு இருப்பா, சாதுக்கள் கேட்டா உங்களுக்கு விரோதியான்னு கேட்டா விரோதியான்னு கிடையாதுமா, ஆனா இவர்களை விரோதின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கான், அவன் வந்து இவர்களை ஹிம்சை பண்றான், அவர்கள் ஒழிக்கிறோங்கிறது பகவானுடைய காரியமா. அதனால சதகிதமாதானே சத்துக்களுடைய யார் சத்துக்களோ அவளை எல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணது சொல்ற அந்த காரியத்தை பண்ணப்படினாலே எம்பெருமானை அந்த பெருமையை பாடி சொல்லலாம். அப்படி தன்னுடைய திருமேனியை காமித்து எம்பெருமான் லோகத்தை எல்லாம் உன்மாதம் பண்ண வைக்கிறான், பக்தர்களை எல்லாம் ஆனந்த கூத்தாட வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு குணத்தை இந்த திருவாயுமில்லே சொல்லுகிறார். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.